मामा रे रे पोला मा क्या रे सिटिंगा चल रे चल मामा गैंगा लौंगा पोला मामा में தோடு மேல மணி மணிதான் பைப்பையா பாட போறோம் இனிதான் ஹைப்பையா கங்கா லோங்கா போலாம் பாரியா குடிப்போம் நரம்புல பரவுற வர குத்தியா குதிப்போம் உடம்புல இடம் இருக்கிற வர டாட்டூஸ் பதிப்போம் கல கல கசினோவில ஜாக் பாட் அடிப்போமே ஏலோ புள்ளேலோ ஏலேலோ புள்ளேலோ ஏலோ ஏலோ ஏலேலோ புள்ளேலோ ஏலோ புள்ளேலோ ஏலேலோ புள்ளேலோ ஏலோ ஏலோ ஏலேலோ புள்ளேலோ புது பொறப்பிது பிடிச்சிருக்குது இந்த தருணம் கனவுல தேடி திரிஞ்சத கையா தொடணும் எது நடந்ததோ அதை மறந்து நீ தொடரு பயணம் இனி இனி வரும் பொழுதுகள் தீராதே கொண்டாட்டம் ஏலோ புள்ளேலோ ஏலேலோ புள்ளேலோ ஏலோ ஏலோ